Oh baby, I feel like flying, flying up, up, up, up in the air. When I look at you looking at me like you wanna make love to me there. என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும் சத்தியமா எனக்கு நீ வேணாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும் சத்தியமா எனக்கு நீ வேணாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும் என்ன கண்டுபிடிச்சு கூட ரொம்ப சிம்பிள் ஒண்ணு எனக்கு கூட நான் தான்